சத்தியமாடி போயிட்டேன் உன்னை பார்த்ததாலே, மொத்தமாக மாறி போயிட்டேன் நீ சொன்ன வார்த்தையாலே. பொம்மாயி பொம்மாயி நீ என்னோட பொம்மாயி பொம்மாயி. தேவதை உன்னை பார்த்ததும் பூமலை கொட்டிச்சா பூமலை கொட்டிச்சா. அடதேவத்தை உன்னை பார்த்ததும் பூமலை கொட்டிச்சா பூமலை கொட்டிச்சா. எனக்கு நீ உனக்கு நான் இருவரும் சேரலாமா, ரோட்டில் நடந்தனா வானத்தில் பறக்க விட்டாமா. உயிர நீ உசிறனா என் கையில் இப்ப இல்ல, பூரான கண்ணுக்குள்ள உனக்கு இப்ப இருக்குதடி. சத்தியமாட்டி போயிட்டேன் உன்னை பார்த்ததாலே, மொத்தமாக மாறி போயிட்டேன் சொன்ன வார்த்தையாலே. பொம்மாயி பொம்மாயி நீ என்னோட பொம்மாயி பொம்மாயி, பொம்மாயி பொம்மாயி நிக்கிற முன்னாடி தலையாட்டி போறாயே நீ. யுத்தமடி நான் ஒரு பக்தனடி, வாரத்தில் ஏழு நாட்கள் உன்னோடு சத்தமடி. விடலாவா சில விடலாவா, ஒரு காத்தாடி விடலாவா, உன்னோட இருக்க ஆசைப்பட்டனே ஒன்னொன்ன விடலாவா. நீ வரலாவா சில வரலாவா, ஏன் நெஞ்சோர வரலாவா. முக்கு முக்கு இடிக்குத நான் என்னொன்னு தரலாமா. சத்தியமாடி போயிட்டேன் உன்னை பார்த்ததாலே, மொத்தமாக மாறி போயிட்டேன் சொன்ன வார்த்தையாலே. பொம்மாயி பொம்மாயி நீ என்னோட பொம்மாயி பொம்மாயி. நீ வரலாவா செல்ல வரலாவா, சத்தியமாடி போயிட்டேன் உன்னோட இருக்க ஆசைப்பட்டனே. பொம்மாயி பொம்மாயி நீ என்னோட பொம்மாயி பொம்மாயி.